होली आई रे, रंगों की बारिश लाई रे, जीवन में खुशियाँ लाई होली। दिल से अब दिल को मिला दे, दुनिया रंगीन बना दे, सब मिलके होली खेलेंगे। காக்கப்பூ, கைதப்பூ, கன்னிப்பூ, அரே வா, கரையாம்பூ, கியா பாத் ஹே, பொன்னப்பூ பூக்குன்ன நாட்டில், பொன்னார் என் கொய்யுன்னோர் எந்த நாட்டில். பொன்னப்பு பூக்குன்ன நாட்டில், பொன்னார் என் கொய்யுன்னோர் எந்த நாட்டில். வளர்மாவின் கொம்பத்தே குஞ்சு கூட்டில், வளர்மாவின் கொம்பத்தே குஞ்சு கூட்டில், ஹரிநாமம் சொல்லுன்னோர் அம்மையுண்டே, அம்மையுண்டே. ஹரிநாமம் சொல்லுன்னோர் அம்மையுண்டே, அம்மையுண்டே.